போற போக்கில் ஒரு லுக்க விட்டு என்ன செஞ்சுட்டாலே என்ன செஞ்சுட்டாலே பாரபட்சம் பார்க்காம கூட வச்சு செஞ்சுட்டாலே ஃபர்ஸ்ட் லுக்க வச்சு பொக்குன்னு தான் ஒன்னு வச்சுட்டாலே ஒன்னு வச்சுட்டாலே லவ் புக்கு ஒன்னு நெஞ்சுக்குள்ள ஓபன் செஞ்சுட்டாலே ஓர பார்வையால என்ன செஞ்சுட்டாலே காதலம்பு விட்டு என்ன செஞ்சுட்டாலே எனக்கு நீ ஈஸியா பேசி பேசி கரெக்ட் பண்ணுவேன் தேடி தேடி தேடி நெஞ்சு அல்லாடுதே உள்ள பிண்டாடுதே உன்னை கொண்டாடுதே உன்னை பக்க பக்க பக்க மனம் தள்ளாடுதே உள்ள பிண்டாடுதே என்ன கண்டாடுதே உன்னை தேடி தேடி தேடி நெஞ்சு அல்லாடுதே இருட்டு ரூம்ல எல்இடி லைட்ட போட்டுட்டா தத்த தத்த தள்ளி தள்ளி ஓட்டும் என்னோட வண்டியில பெட்ரோல ஊத்திட்டா பொண்ணுங்கள பார்த்ததும் பம்மி போய் பதுங்கின என்னத்தான் பப்ப பப்பாரமானு பல்ல கட்ட வச்சு பக்காவ மாத்திட்டா எனக்குன்னு இறங்குன தேவத உனக்குன்னு பிறந்தவண்ணா 20 வருஷமா இதுக்குன்னு தெருவெல்லாம் திரிஞ்ச வந்தா பட் இருந்தாலும் எனக்கு நீ ஈஸியா பேசி பேசி கரெக்ட் பண்ணுவேன் பண்ணி அலையாம தெரியாம கிழக்கிற காதலே வேணாம் எனக்கு சாதகமோ அப்பா அம்மா சம்மதமோ உனக்கு சேர்த்து பற்ற சொத்து சொமோ எதுவுமே வேணாமா வேணா வேணாம் போற பக்கில் ஒரு லுக்க விட்டு என்ன செஞ்சுட்டாளே என்ன செஞ்சுட்டாளே பாரபட்சம் பார்க்காம கூட வச்சு செஞ்சுட்டாலே ஃபர்ஸ்ட் லுக்க வச்சு பொக்குன்னு தான் ஒன்னு வச்சுட்டாலே ஒன்னு வச்சுட்டாலே லவ் புக்கு ஒன்னு நெஞ்சுக்குள்ள ஓபன் செஞ்சுட்டாலே ஓர பார்வையால என்ன செஞ்சுட்டாலே காதலம்பு குறிச்சு என்ன செஞ்சுட்டாலே ஜே உன்னை கொண்டாடுஜே உன்னை பக்க பக்க பக்க மனம் தள்ளாடுஜே உள்ள திண்டாடுஜே என்ன கண்டாடுஜே உன்னை தேடி தேடி தேடி நின்று தள்ளாடுஜே என்ன செஞ்சுட்டாலே என்ன செஞ்சு செஞ்சுட்டா என்ன செஞ்சு செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டாலே வச்சு செஞ்சுட்டா செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டாலே என்ன